வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தம் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தம் நெல்லுவா. எவனு ஏறலாமா கோட பக்கம் பசுந்து, இவதா ரஜ நகம் சிறீடு வகிசுந்து. மல்லிகா நீ கடிச்சா, நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா, பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா, மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா, வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. டார்லிங் உன்ன மல்லிகா கூப்பிடுறா. மார்பில் சுடிக்கிறேன் வாடி விழி நிலா.